శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది అస్మద్గురు పరంపరాయే నమః. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல அவ தார்க்கிகாருடைய பட்சம் என்ன அப்படின்னு சொல்லி அதற்கு சமாதானம் சொன்னார். அவ வந்து என்ன சொன்னா, ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவுக்கு அது ஆதாரம், அதனுடைய புண்ணிய பாபங்கள் ஒண்ணு சொல்றமோ இல்லையோ, அதிருஷ்டம். இந்த அதிருஷ்டம்ன்றது எங்க இருக்கணும் அப்படின்னாக்கா ஆத்மாவோட தான் இருக்கணும். அதுக்கு அவ ஒரு உதாரணமே சொல்ற, ஒருத்த என்ன பண்றான், ஆத்த மாடியில இருக்கான், தன் கையில பஞ்சு இருக்கு, அந்த பஞ்ச வந்து கீழே போடணும். பஞ்ச கீழே போடணும்னா அவனால அப்படியே பஞ்ச போட்டோன்னே கீழே விழாதுக்கு, அது பறந்து போயிடும். அப்ப என்ன பண்ணணும், அந்த பஞ்ச காட்டிலும் இலை எடை அதிகமா இருக்கு பாருங்க, ஒரு கல்லு அந்த மாதிரி இதுல வந்து அத போட்டுறோம், கட்டிடுறோம். கட்டிட்டு போட்டான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த பஞ்சு கல்ல ஆசிரியத்து இருக்குது, கல்ல ஆசிரியத்து இருக்கிற பரியந்தம் தான் அந்த கல்லோட சேர்ந்து போய் கீழே விழும். இல்லாத போனாக்கா அது பறந்து தனியா போகும், அது கீழே விழாது. அத மாதிரி ஒரு ஆத்மா, ஆத்மா ஆதாரமா இருக்கான். எதுக்கு ஆதாரம், அவன் பண்ற புண்ணிய பாப ரூபமான அதிர்ஷ்டத்துக்கு ஆதாரமா இருக்கான். அந்த ஆதாரமான ஆத்மா எங்கெங்க இருக்கானோ அங்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கணும். ஏன்னா இப்ப இந்த அதிர்ஷ்டம்ன்றது, நான் சொர்க்கத்துக்கு போறேன், அங்க போய் நான் அனுபவிக்கணும் சுகத்தை அப்படின்னா அந்த அதிர்ஷ்டம் இருக்கணும். அது மாதிரி நான் வந்து மோட்சத்துக்கு போறேன், மோட்சத்துக்கு போய் நான் சொர்க்கத்தை போகத்தை அனுபவிக்கணும், பகவத் போகத்தை அப்படின்னா அதுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும். இப்ப அந்த அதிர்ஷ்டம் இருக்கணும்னா நான் எங்கெங்க போறேனோ அங்கெல்லாம் இருக்கலாம் வேணாமா, அது எல்லா இடத்துலயும் நான் வியாபிச்சிருந்தாதான் இருக்க முடியும். இப்ப நான் விபு, ஆத்மா விபுவா இருக்கான் அப்படின்னு சொன்னாதான் அங்க போய் அந்த அதிர்ஷ்டமும் ஆசிரியச்சிருக்கோம். அத மாதிரி கல்ல எப்படி பஞ்சு ஆசிரியச்சிருக்குதோ அத மாதிரி அப்படின்லாம் அவ சொன்ன. அதுக்கு சுவாமி என்ன சாதித்த, நீ சொல்றது நாங்க அங்கீகரிக்கிறோம். என்ன அங்கீகரிக்கிறோம்னாக்க, அந்த மாதிரி ஆதாரத்தை ஆசிரியச்சுதான் ஆதேயமானது இருக்கும், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா நீ சொன்ன பாரு, ஆத்மா விபுவா இருக்கணும், ஆத்மா விபுவா இருந்ததான் அவன் எங்க அவனுடைய அதிருஷ்ட எல்லா இடத்திலையும் ஆசிரியச்சு இருக்க முடியும் நீ சொன்ன பாரு, அதுதான் தவறான வாதம். அது தவறான வாதம் ஏன் அப்படின்னாக்கா, இந்த அதிருஷ்டம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியோ, இந்த அதிருஷ்டம்ன்றதே கூட என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா, நம்ம கிட்ட இல்லாது பகவானுடைய நிகிரக அனுகிரக ரூபம் அப்படின்னு தான் சொல்றோம். நாம பாபம் பண்ணினோம்னாக்க, பாபம் பண்ணினோம்னாக்க அப்போ அந்த பாபமானது பகவானுடைய நிகிரக ரூபமா மாறுறது. நாம புண்ணியம் பண்ணினோம்னாக்க இந்த புண்ணியமானது பகவானுடைய அனுகிரக ரூபமா மாறுறது. அதனால இந்த இடத்துல வந்து நம்ம கிட்ட இருக்கிறதுன்றதை இல்லையே, இப்போ நான் விபுவா இருந்து இருக்கணும், விபுவா இருந்தாதான் அதிர்ஷ்டம் என்னோட இருக்கணும்ன்றதே தவறு, எல்லாம் எம்பெருமான் கிட்ட தானே இருக்கு. அதனால இந்த கேள்வி வேதாந்திகள் கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக நீ விபுத்துவம்னு சொன்னியானாக்க அது சரியில்லை, ஜீவன் அணுன்னு சொன்னாலே சரியா அது வந்து அன்வைச்சுடுறது, அதுவே போருமே அப்படின்னு சொல்லிட்டு நாம பதில் சொல்லிட்டோம். அதனால அதுதான் பொருந்தி இருக்கும், அணுவா இருக்கிற பட்சத்துலதான் பொருந்தி இருக்கும்ன்றத போன ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சோம். இப்ப அதுக்கு மேல அவ என்ன கேக்குறா, நீங்க வந்து விபுன்னு இத ஒத்துண்டுதான் ஆகணும், இது விபுன்னு ஒத்துண்டுதான் ஆகணும். ஏன் ஒத்துண்டு ஆகணும் அப்படின்னாக்க, அதிர்ஷ்டத்துக்கு நாங்க பதில் சொன்ன முடியோ, அந்த அதிர்ஷ்டத்துக்கு என்ன சொன்னாமோ அதை திருப்பி திருப்பி அதையே தான் நாங்க சொல்ல போறோம். அப்படி சொன்னாதான் சரியா இருக்கும். நீ ஒத்துக்கலைன்னா என்ன ஆகும்? விபுத்தம் ஒத்துக்கலைன்னா என்ன ஆகும்? அங்கீகரிக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க, ஒவ்வொரு ஜீவனுக்கும் சுகம் துக்கம் அதை அனுபவிச்சுட்டு இருக்கான். அந்த சுகம் துக்கம் அதுக்கு அனுபவிக்கிறவனும் அதுக்கு எது வேணும் அப்படின்னாக்க, தேசாந்தரம் லோகாந்தரம் அதிலெல்லாம் அது வியாபிச்சு இருக்கணும்னுட்டு அவன் ஒத்துக்கணும். விபுவாக்குண்டாதான் ஒத்துக்க முடியும். அதனால அது என்ன அர்த்தம்? ஜீவனுடைய அதிர்ஷ்ட காரியம் தான் அதெல்லாம். ஜீவனுடைய அதிர்ஷ்ட காரியம் தான் சொல்லணும். நீ விபுத்தத்தையே ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னையானாக்க, அப்போ அதிர்ஷ்டம் அந்தந்த லோகத்துல அதிர்ஷ்டம் வேலை செய்யணுமா வேண்டாமா? அந்தந்த லோகத்துல அதிர்ஷ்டம் வேலை செய்யணுமே, அதுக்கு விபுவா இருந்தவனும் முடியும். அவன் இங்க இருப்பான், அணுவா இருப்பான், அவன் அதிர்ஷ்ட எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது சரியா அமையாதே. அதனால இந்த விபுத்துவத்தை நம்ம அவசியம் அங்கீகரிக்கணும் அப்படின்னு அவன் சொல்றாரு. அதனால அதாவது விபு எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கிறது. அதனால இந்த அதிர்ஷ்டமும் வந்து இந்த விபுவான ஜீவனிடத்துல அது எப்பொழுதும் சேர்ந்து இருக்குது. அப்படி சேர்ந்து இருக்கிறதுனாலதான் எல்லா புண்ணிய பாபங்களையும் பலன்களையெல்லாம் அனுபவிக்க முடியும் அப்படின்னுட்டு அவ சொல்றாரு. அதனால விபுத்தத்தை அங்கீகரிச்சாகணும் அப்படின்னு அவருடைய பட்சமா இருக்கு. அத இப்ப கண்டனம் பண்ற சுவாமி, நீயே ஒரு விஷயம் ஒத்துட்டு இருக்க, உன் சித்தாந்தத்துல ஒண்ணு சொல்ற, ஆகாசம் உன் சித்தாந்தத்துல விபு வியாபிச்சு இருக்குது, அதுக்கு சப்தம் அப்படின்றது, சப்தம்ன்றது ஆகாசத்தினுடைய குணமா இருக்கு, ஆகாசங்கிற ஒரு மகாபூதம் அது விபுவா இருக்குது, அதுக்கு ஸ்வபாவமானது சப்தம். அந்த சப்தம் எங்க இருக்குது அப்படின்னாக்க, நம்ம வந்து ஆகாசம்ன்றது எப்படி நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம், வெட்ட வெளியா இருக்கிறதெல்லாம் ஆகாசம், வெட்ட வெளியா இருக்கிற நான் இங்க பேசுறேன், நான் இப்ப திருப்பதில இருந்து நான் பேசுறேன், இந்த சப்தமானது நம்மாத்து கூடத்தோடதான் இருக்கு கேட்டு இருக்கு, நான் எங்க பேசுறனோ அங்கதான் இருக்கு. ஆகாசம் கணக்க வியாபிச்சு இருக்கிறதுன்றதுனாலேயே அந்த ஆகாசத்தினுடைய குணமான சப்தமும் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கேன்னா, எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இல்ல. இப்ப இந்த ஒரு சாதனம் இருக்குது, ஒரு போன் செல்போன், அதுல எஸ்இபி, அதை வச்சுன்னு நான் சொல்றேன், அந்த ஒரு டெக்னாலஜி இருக்கவே நீங்க எதை கேட்கறீங்க இல்லாத போனா அதை கூட கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஆகாசம் நீ சொல்ற மாதிரி விபு வியாபிச்சு இருக்குதுன்னு ஒத்துண்டா கூட ஆகாசத்தினுடைய குணம் சுபாவம் அது சப்தம். அது எங்க சப்தம் ஏற்படுகிறதோ அங்கதான், அந்த தேசத்துதான் இருக்கும். நெறி பக்கத்துல ஏதோ விசேஷம் இன்னைக்கு அங்க நாதசுரம் வாசிச்சா, நாதசுரம் வாசிக்கிச்சே அவன் வாசிக்கிறது மூணாவது வீட்டுல, மூணாவது வீட்டுல வாசிக்கிறது நம்ம மாத்திரம் கேட்கறது அவ்வளவுதான். அதே இங்க அடிக்கிறது இங்க ஒரு கிலோமீட்டர் தான் கேட்குமா? கேட்காது. ஏன்னா அதனுடைய சுபாவம் அவ்வளவு தூரத்துலதான் இருக்கும், எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்காது. இத நையாயிகனும் அதை ஒத்துக்கிறான், அது நையாயிகனும் இதை ஒத்துக்கிறான், அவனே அதை ஒத்துட்டு இருக்கான். அந்தந்த ஏகதேசத்துலதான் சப்தம் இருக்கும் அப்படின்னுட்டு நையாயிகளே ஒத்துக்கிறான். அது அதனால எல்லா தேசத்திலையும் அது கிடையாது, எல்லா தேசத்திலையும் கிடையாது. அது மாதிரி ஆத்மாவோட கூட ஞானம் இருக்கு, சுகம் இருக்கு, துக்கம் இருக்கு, இதெல்லாம் கூட அந்தந்த சரீரத்தை வச்சுட்டுதான் இருக்கு, சரீரத்தை வச்சுட்டுதான் இருக்கு. அதுவும் கூட நீ ஆத்மா விபுன்னு சொன்னா கூட ஆத்மா வியாபிச்சிருது, பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்குது அப்படி நீ ஒத்துண்டா கூட நீயே சொல்லியிருக்க, அந்த ஆத்மாவுடைய ஞானமோ சுகமோ துக்கமோ கோபமோ எல்லாம் அது விபுவான ஆத்மாவோட இல்ல, அந்த ஆத்மாவோட ஒரு ஏகதேசத்துல இருக்குது அப்படின்னு நீ சொல்லணும். அந்த ஏகதேசம் கூட எப்படிப்பட்டது, வெறும் சரீரம், அந்த சரீரம் எங்க இருக்குதோ அங்கதான் இருக்கு அப்படின்னு நீ ஒத்துட்டு இருக்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நீ அதை ஒத்துக்கணும், அந்த அதிர்ஷ்டம் கூட அந்தந்த சரீரத்தை வச்சுட்டுதான் நீ ஒத்துக்கணும், வியாபிச்சு இருக்கிறத ஒத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா நீ தான் சொல்லிட்ட ஞானம், அத மாதிரி சுகம் துக்கம் இதெல்லாம் ஆத்ம குணங்கள், ஆத்மஸ்வபாவங்கள். ஆத்மஸ்வபாவங்கள்லாம் என்னைக்கும் ஸ்வபாவம் வந்து வியாபிச்சிருக்காரு, அவன் தான் ஒத்துருக்கான், ஐயாயினே ஒத்துருக்கான். பாக்கிகாலே அந்த வார்த்தையை சொல்ற குணங்கள்ல, ஆத்ம குணங்கள்ல ஆத்மாவோட இருக்குமே தவிர்த்து வியாபிச்சிருக்கும்னு நாங்க சொல்லல. அது அந்தந்த தேசத்தை வச்சுட்டுதான் இருக்கும், என்ன லோகத்துல அப்படிதான் இருக்கு. இப்போ நான் இந்த ஊர்ல இருக்கேன், ஒருத்தர் பெங்களூர்ல, இன்னொருத்தர் சென்னையில, இன்னொருத்தர் அமெரிக்காவில் அப்படின்னு இருந்தாக்க, இப்ப எங்க இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் என்னுடைய நிலை, நான் இருக்கிறது, என்னுடைய குணங்கள், பேச்சு, நான் என் செயல் எல்லாமே எங்க இருக்கு, நான் எங்க இருக்கணும் அங்கதான் இருக்கு, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் இருக்கு. இது லோக அனுபவம், அதனால அதை அவ்வாறு ஒத்துக்கிறாரு. அதனால அந்த ஆத்மா விபுன்னு சொன்னா கூட அந்த ஆத்மாவுடைய சுவாவங்கள் அவைகள்லாம் கூட வியாபிச்சு இல்லை, அவைகள்லாம் வியாபிச்சே இல்லை, அந்தந்த உடம்புல இருந்துட்டு அப்படிதான் இருக்குன்னு சொல்லணும். அதனால சுகமோ துக்கமோ ஞானமோ எல்லாம் ஆத்ம குணங்கள். ஆகாசத்துக்கு சப்தங்கிறது சுவாவம், ஆகாச சுவாவம் குணம், அதெல்லாம் எப்படி ஏகதேசாச்சேரேன்னு இருக்கு, அந்தந்த ஏகதேசத்துலதான் இருக்கு அப்படின்னுட்டு நீங்களும் ஒத்துக்கிறீங்களோ நாங்களும் ஒத்துக்கிறோம். இப்ப அதிர்ஷ்டம் ஒண்ணு சொன்னீங்களோ இல்லையா, அது கூட சுவாவம் தான், அவள் அதை ஒத்துருக்கா. அதிர்ஷ்டன்றது கூட சுவாவம் தான், அந்த அதிர்ஷ்டமானது தானா வேலை செய்யாது, அது சுவாவது. அது மாட்டுக்கு அந்த ஆத்மாவுடைய ஏகதேசத்துலதான் இருக்கும், அதுவும் வியாபிச்சு இருக்காது. அதாவது என்ன அர்த்தம், ஆத்மா இந்த உடம்புல வியாபிச்சிருக்கு, பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்குன்னு நான் ஒத்துட்டான், இந்த உடம்புலையும் வியாபிச்சிருக்கோ இல்லையோ, இந்த உடம்பு பரியந்தம் தான் அந்த அதிர்ஷ்டமோ சுகதுக்காதிகளோ இருக்குது. இல்லாத போனா இது சுகம் வந்து சுகம் துக்கம் ஞானம் இவைகளெல்லாம் கூட ஆத்மா மாதிரி வியாபிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டா என்ன ஆகும், அவன் பட்சத்துல தான் விரோதம் வரும். என்ன விரோதம் வரும்னு வச்சுக்கோங்க, இப்ப நான் இங்க இருக்கேன், என் உடம்பு இங்க இருக்கு, அவனுடைய பட்ச பிரகாரம் ஆத்மா வியாபிச்சிருக்குது, என்னுடைய சுகதுக்கம் என் உடம்புலதான் இருக்கு. இப்ப ஆத்மா எப்படி விபுவோ அந்த மாதிரி என்னுடைய குணங்கள் சுகம் துக்கம் ஞானம் இவைகள்லாம் வியாபிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன ஆகும்னு, நீங்க எங்கேயோ இருக்கீங்கோ, பெங்களூர்லயோ சென்னையிலயோ யூஎஸ்லயோ இருக்கிறவாள்லாம் கூட அவ என்னென்ன அனுபவிக்கிறாளோ நானும் அனுபவிக்கணும். அதாவது உடம்ப விட்டு விலகி கூட சுகதுக்காதிகள் எல்லாம் அனுபவிக்கும்படியே ஆயிடும். ஆனால் அப்படி இல்லையே லோகத்துல, நான் இந்த உடம்போட உண்டிதான் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறேன், ஞானத்தை இந்த உடம்போட தான் நான் அனுபவிக்கிறேன், எதுவும் அப்படிதான். திருவேந்திரபுரத்துல இன்னைக்கு இது ஆரம்பம், சம்ப்ரோஷம் பல ஞாத்திக்கிழமை இன்னைக்கு ஆரம்பம், என்ன கூட கூட்டா அனுபவிச்சிருக்கோம். இல்லாத போனா அவன் விரோதம், அவனுக்கும் விரோதம் வந்துருவாது. அதனால சரீரத்தை வச்சுட்டுதான் ஆத்ம குணங்களையே நிர்ணயம் பண்ற நீ, ஆத்ம குணங்களை நிர்ணயம் பண்றது இந்த சரீரத்தை வச்சுட்டுதான் நீ பண்ணிருக்க. ஆத்மா விபூன்றதுனால வியாபிச்சிருக்கிறத நீ பண்ணல. அப்ப அதிர்ஷ்டமும் அப்படிதானே, அதிர்ஷ்டமும் அப்படிதான். இன்னொன்னு அவ சொல்ற உதாரணமே தான், அது நமக்கும் உண்டு. அது பிரயத்தனம்னு ஒண்ணு இருக்குது, இந்த பிரயத்தனம்னு ஒண்ணு இருக்குதே, நான் என்ன பண்றேன்னாக்கா ஒரு பிரயத்தனம் பண்றேன். ஒரு பிரயத்தனம் வந்து என் உடம்புல என்ன பிரயத்தனம், என் மனசு பிரயத்தனம்ன்றது மனசு சம்பந்தமா இருக்கும். இந்த உடம்ப வச்சுட்டு நான் மனசுனால பிரயத்தனப்படுறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ என் உடம்போடு சம்பந்தப்பட்டு இருக்கு பாருங்க, அந்த வஸ்துக்கள்ல ஒண்டிதான் என்னுடைய பிரயத்தனம்ன்றது வேலை செய்யும். அதுதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். என் உடம்பு எங்க இருக்கோ அங்க இருக்கக்கூடிய வஸ்துக்கள்ல ஒண்டிதான் என்னுடைய பிரயத்தனம்ன்றத பிரவர்த்திக்கும். வெளியில கிடையாது, கடம் எங்கேயோ இருக்குது. இங்க எங்கன்னா நம்மாத்துல இருக்கக்கூடிய கடத்தை ஒண்டிதான் நான் எடுத்து பிரயத்தனம் பண்ணலாம். வெளில எங்கேயோ இருக்கிற கடத்தை நான் இங்கே இருந்தே நான் சொல்ல முடியுமா? நான் விபுன்றதுனால அதனால அது முடியாதா? இல்லையா, முடியாது. அது அதனால சரீர சம்பந்தம் இல்லேன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப தூரதேசத்துல இருக்கக்கூடிய கடன் முதலான இந்த பிரயத்தனம்ன்றத பிரவர்த்திக்காது. ஆக இந்த பிரயத்னம் அது மனசம்பந்தமா இருக்கு, அது உடம்போட சேர்ந்து கிரியைய ஆரம்பிச்சிருக்கிறது. அந்த கிரியையானது நான் எங்க என் உடம்பு இருக்கோ அங்க ஒண்டிதான் அது இருக்கு, எல்லா இடத்தையும் வியாபிச்சியே இல்லாது. அதனால வெளியில இருக்கிற இடத்துல கிடையாது, அது நீ ஒத்துன்னு தான் ஆகணும். அந்த மாதிரிதான் இந்த அதிர்ஷ்டம் இருக்குதே, அதிர்ஷ்டம்ன்றது புண்ணிய பாப ரூப அதிர்ஷ்டம்ங்கிறது கூட நீ ஒத்துண்டு தான் ஆகணும். ஆத்மா வியாபிச்சிருக்குது, சர்வலோகத்தையும் வியாபிச்சிருக்குது. நீ சொல்ற விபுன்னு, அப்படி விபுன்னு நீ ஒத்துண்டா கூட அந்தந்த அதிர்ஷ்டம் அப்படியான நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்க வியாபிச்சு இருக்கணும். வியாபிச்சு இருந்து எல்லா இடத்துலயும் எல்லா சுகம் துக்கம் எல்லாத்தையும் அனுபவிக்க வைக்கணும். ஆனா அதை அனுபவிக்க வைக்கலையே. அதனால நீ விபுத்தத்தை ஒத்துண்டா கூட உனக்கு பிரயோஜனம் இல்லை. விபுத்தத்தை நீ அங்கீகரித்தால் கூட உனக்கு பிரயோஜனமே எதுவுமே கிடையாது. இங்க இல்ல இல்ல, அதிர்ஷ்டம்ன்றது இது வந்து அச்சேதனம் தானே, அது வந்து தானே பலத்தை வந்து இது பண்ண முடியாது, பலத்தை இது பண்ண முடியாது, அதுவே தானே பலத்தை கொடுக்க முடியாது. அதனால அதிர்ஷ்டத்துக்கு ஏற்ற பலத்தை கொடுக்கறது எம்பெருமான் பிரேரகனா இருந்து பண்றான். அதனால பகவானுடைய பிரபாவத்தினால அங்கங்க தேசாந்தரத்துல காரியம்லாம் வருது. நாங்களும் ஒத்துக்கிறோமே, அதை நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா அதுக்கு நீ விபுத்தத்தை ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அணுவா இருந்தா கூட இந்த ஜீவன் அவன் பண்ற புண்ணிய பாபங்கள் அதுக்கேத்த மாதிரி போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க நிகிரக அனுகிரகங்களை பண்ணிடுவான். அதனால அதுவே போருமே, அதுவே போறதுனால இத எதுக்கு இது பண்ணணும்? அது அதுக்கு ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். இது ஒன்னு உதாரணம் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஒருத்த என்ன பண்றான், அபிசார யாகம் பண்றான். அபிசார யாகம் அப்படின்னாக்கா சத்ருக்களை அழிக்கிறதுக்கோசம் பண்றது, அத அபிசார யாகம் அப்படின்னு சொல்ற. இப்ப இந்த பிரயத்தனப்பட்டு பண்றானே, இப்ப இவன் எங்க இருக்கான், நான் இங்க பண்றேன், எனக்கு ஒரு சத்ரு இருக்கான், அந்த சத்ருவை அழிச்சு பண்ணணும்னு எனக்கு ஆசை. அப்ப நான் என்ன பண்றேன், இங்க இருக்கேன், இங்க இருந்துட்டு எனக்கு எங்கேயோ சத்ரு இருக்கான், அவனை அழிச்சுடணும்னுட்டு நான் திருப்பதியில ஒரு யாகம் பண்ணிட்டேன். வெள்ளி சொன்ன என்ன வைக்கிறா பாருங்க, அந்த மாதிரி அபிசார யாகம் அந்த மாதிரி நான் பண்ணிடுறேன். நான் பண்ணிட்டாக்கா இப்ப இந்த அபிசார யாகம் பண்ண வேண்டிய பிரயத்தனம்லாம் அதுக்கு ஆசிரியமா இருக்க கூட என் உடம்பு தான். என் உடம்பு இங்க இருக்கு, திருப்பதியில இருக்கு. இந்த உடம்ப கொண்டு நான் அபிசார யாகம் பண்ணினேன், நான் இங்க பண்றேன், அது இங்கதான் இருக்கு. இந்த பிரயத்தனம் இந்த உடம்புலதான் இருக்கு. பிரயத்தனம் கிரியை அதுக்கு வேண்டிய ஞானம் எல்லாம் என் உடம்பு எங்க இருக்கோ அங்கதான் இருக்கு. ஆனா இப்ப நான் இங்க இருந்துட்டு இருக்கேன், இங்க இருந்துட்டு பண்ணினேன்னாக்க எங்கேயோ இருக்கக்கூடிய எதிரியினுடைய உடம்புல கெடுதல் வருது. அத நான் பண்றேன். இப்போ இந்த பிரயத்தனம் இருக்கு பாருங்க, இங்கிருந்து கிளம்பி இங்கிருந்து கிளம்பி என் சத்ரு எங்க இருக்கானோ அங்க போய் பண்ணல, அங்க போய் பண்ணல. அதனால அது போய் அங்க தன்னுடைய காரியத்தை அது பண்ணல. நான் வந்து அபிசாரி யாகம் பண்றதுக்கு ஒரு பிரயத்தனப்பட்டேன், பேய அனுப்பிக்கிறேன், அது எங்கயோ போய் பண்ணவே இல்லை, எங்கயோ போய் பண்ணல. என் அந்த பிரயத்தனம் எங்க இருக்குது, இங்கதான் இருக்கு. என் உடம்பு எங்க இருக்கோ இங்கதான் இருக்குது, அங்க போய் பண்ணலையே. இப்ப நீ என்ன சொன்ன, அதிர்ஷ்டம் அங்க போச்சு, அவ்வளவு தூரம் போனோம், அது போனோம்னாக்கா விபுவா நீ ஒத்துக்கணும், விபுவா ஒத்துண்டாதான் அங்க போய் அது சேர்ந்திருக்கும், விபுவா ஒத்துண்டாதான் சேரணும், விபுவா ஒத்துக்கலைன்னாக்கா அது ஒரு அது பொருந்தாது அப்படின்னு நீ சொன்ன. அப்ப இதுக்கு பதில் சொல்லு, வேறவே சொல்லிடுத்து சேனையன அபிச்சாரன் எதேத அப்படின்லாம் சொல்லிடுத்து, சேனை யாகத்தை கொண்டு அபிச்சார யாகத்தை பண்ணிடுங்கோ அப்படின்னு தேசிகனே இதெல்லாம் கேட்டிருக்க தாத்தரிய சந்திரிக்கையில. அத மாதிரி மீமாம்சகாரன் நிர்ணயம் இருக்கா, வேதம் வந்து யாகத்தை சொல்றது இது பிரசங்காத்தான், என இந்த விஷயத்தின் புரிஞ்சுக்கணும். யாகத்தை பண்ணுன்னு வேதம் சொல்லிடுத்து, ஆனா அந்த யாகமானது நல்லதை கொடுக்கும், சொர்க்கத்தை கொடுக்கறது, ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது, மழையை கொடுக்கறது. ஒருத்தன் எனக்கு மழை வேணும்னு யாகம் பண்றான், அப்ப மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, லோகமே சுபிக்ஷமா இருக்கும், எல்லாருக்கும் நல்லது பண்றான்னு அர்த்தம். ஆனா நான் ஒரு எதிரியை அழிக்கணும்னு பண்றதுன்றதுக்கே இத போய் ஒரு சாத்விகன் பண்ணுவானா, வேதம் எப்படி சொல்றதே அது பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, அதற்கு மீனாந்தகாரன் சொல்றேன் அது மாதிரி தேவியும் சாதிச்சிருக்க, சாத்விகால் அதை பண்ண மாட்டார். இதெல்லாம் தாமச தர்மம் அப்படின்னு சொல்லணும், தாமச தர்மம். பெருமாள் வந்து உபதேசம் பண்ணும் பொழுது கீதையில எதிரிகள் கூட தேவையில்லாம நம்ம கிட்ட தேசத்தை காமிப்பா சில பேர், அவனுக்கு கூட நல்லதை நினைங்கோ, அவனுக்கு கூட நல்லது. இதான் அஹிம்சைன்னா, இதான் அஹிம்சைனாக்கா என்ன அர்த்தம், யாரையும் படுத்தாம இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல, தன்னை எதிர்க்கிறவன் தன்னை எதிரியா பாவிச்சுட்டு தன்னை கெடுதல் பண்றான் பாருங்கோ, அவங்கிட்ட கூட பிரீதியோட பழகுங்கோ, அவாகிட்ட கூட இம்சையை நினைக்க கூடாது மனசால கூட அப்படின்னுதான் பெருமாள் உபதேசிக்கிறார். அதனால சாத்விகனா இருக்கவன் இந்த மாதிரி அபிசார யாகங்கள் பண்ண மாட்டான். அப்படி ஒருத்தன் பண்ணினான்னு வேலை சொல்லி கொடுத்து அதை பண்ணினான், பண்ணினான்னாக்க அப்ப அந்த அதிர்ஷ்டமானது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, இந்த உடம்பு எங்க இருக்கோ அதை விட்டு வெளில போகாது, இங்க இருந்துட்டே அது பண்ணும். அது காரணம் என்னன்னா, நீ தான் சொல்லியிருக்க குணம் ஒரு சுவாவம், இந்த சுவாவமானது என்ன பண்ணும் அப்படின்னாக்க அது தானா பிரவர்த்திக்காது, தனக்கு ஆதாரம் எங்க இருக்குதோ அந்த ஆதாரத்தோட தான் சேர்ந்து இருக்கும். நீ சொல்ற அதிர்ஷ்டம் குணம் அதாவது ஞானம் சுகம் துக்கம் எல்லாம் இவன் எங்க இருக்கானோ அங்கதான் இருக்கும் அப்படின்னு நீயே சொல்லியிருக்க. இவன் இருக்கிறதுன்றது விபு வியாபிச்சிருக்கான்றதுனால எல்லா இடத்துலயும் அது இருக்காது. இது காரணம் என்ன, ஏற்கனவே சொல்லிட்டோம், அந்த சரீரத்துலதான் சேர்ந்து இருக்கும், சரீரத்துலதான் சேர்ந்து இருக்கும். இல்லாத போனாக்க சரீரத்தை விட்டு வெளில கூட சுகதுக்காரிகளை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆயிடும். அத நீங்களும் ஒத்துக்கல, நாங்களும் ஒத்துக்கல, யாருமே ஒத்துக்கல, யாருமே ஒத்துக்கல. சாங்கிய கண்டனத்துல அதெல்லாம் சொல்லியிருக்காரு பாஷ்யக்காரர், சூத்திரக்காரர் திருவுள்ளம் சொல்லிட்டு. அதனால நீங்க வந்து ஆத்மா எல்லாரத்தையும் வியாபிச்சிருக்கான்னு சொல்லிட்டாக்க அப்ப அவன் ஞானமும் வியாபிச்சிருக்குன்னு சொல்லணும். அவன் வந்து சுகதுக்காரிகளையும் எல்லா இடத்துலயும் அனுபவிக்கிறான்னு அர்த்தம். இப்ப அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறேன், அப்போ லோகத்துல இருக்கிற அத்தனை பேர் உடம்புலையும் நான் ஏன் உள்ள போறல, நீங்க அனுபவிக்க சுகதுக்கத்தை நானும் அனுபவிக்கணும், நாங்க அனுபவிக்கிற சுகதுக்கத்தை நீங்க அனுபவிக்கணும், உங்க ஞானம் எனக்கு வரணும், என்னுடைய ஞானம் உங்களுக்கு வரணும். ஆனா இல்லையே, அவாவது நியத்தமா தான் இருக்குது. அதனால அதெல்லாம் அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்க போறேன். அதனால இங்க எவ்வளவு தூரம் பிரயத்தனப்பட்டாலும், எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் நீ விபுன்னு சாதிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, ஏன்னா நீயே ஒத்துருக்க அந்தந்த சரீரம் அவனுடைய சரீரம் எங்க இருக்கோ அந்த தேசத்துலதான், சரீரம் இருக்கிற இடத்துலதான் அவனுடைய அதிர்ஷ்டமோ அவனுடைய ஞானமோ அவனுடைய சுகதுக்காதிகளோ இருக்குன்னு உச்சண்டாகணும். அப்ப நீ விபுன்னு சொல்றதுனால உனக்கு என்ன பிரயோஜனம்? அதனால நீ விபுத்த பட்சத்தை அங்கீகரித்தாலும் உனக்கு பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லாமல் நீ விபுத்தத்தை ஏன் ஆசிரிக்கிற? விபுத்தத்தை ஒத்துண்டாதான் இது சரியா இருக்கும் அப்படின்னு நீ சொல்றியே, அது தேவையே இல்லாது. தேவையில்லாத விஷயத்த அங்கீகரிக்கிறதுல என்ன பிரயோஜனம் சொல்லு? அதனால ஆத்மா விபு இது வந்து தார்க்கிக கண்டனம், தார்க்கிக கண்டனம் தான் இது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, சாங்கியம் சொல்றதுன்னா வேற மாதிரி. சாங்கியம் சொல்றதுன்னா இந்த ஆத்மாவுக்கு செயலே கிடையாதுன்றான், நிஷ்கிரியன் நிர்விகாரன், எந்த காரியமும் பண்ண மாட்டான், அவனுக்கு போக்திருத்தம் அப்படிதான் உண்டு, கர்த்திருத்தம் கிடையாது அப்படின்னா அவன பத்தி சொல்றது. அவனை பத்தினா அவன் வந்து சாங்கியம் சொல்றது. அதனால அந்த பட்சம் கிடையாது. இப்போ அவனும் விபுன்னு ஒத்துண்டா கூட அந்த சுரூபமே வேற அவ கண்டனமே. இது வந்து இது தார்க்கிக கண்டனம். வைசேஷிகன் வந்து என்ன சொல்றானோ அவனுடைய பட்சத்தை கண்டிக்கிறதுக்கோசரம் இந்த ஸ்லோகம் வந்திருக்கு. அடுத்த ஸ்லோகத்தையும் சொல்ல போறோம். இப்ப இன்னும் ரெண்டு மூணு ஸ்லோகம் இது மாதிரிதான் போயிட்டு இருக்கோம். விபுத்த பட்சத்தை கண்டனம், அதுதான் இந்த விஷயம். அது விபுத்தமே தேவையில்லையே அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் வருது. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். இஷ்டம் பிராதேசிகத்வம் விபுஷு ஜனிமதாம் புத்தி சப்தாதிகானாம் தேனா திருஷ்டன் ச தாத்ருக் நயதி தவசுகாத்யாஸ்ரய வியாபகம் ஸ்யாத் தஸ்மாத் தத் தத் ஸ்வப்ரதேசான் வயவதி ஜனயே ஸ்வம்ஃபலம் யத்ன நீத்யா ப்ராத்ருவ்யாதௌ ச பீடாம் ந கடயிதும் அலம் கிம் விபுத்வேன போக்துஹ அப்படின்னு சாதிக்கிற. போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரியே போன ஸ்லோகத்துல அனுத்தம் சொன்ன நமக்கு எல்லாம் சரியா பொருந்திருக்கும்னு சாதிச்ச. விபுத்தம் சொன்னாக்க உங்க பட்சத்துல தோஷங்கள் இருக்குது அப்படிங்கறத இப்ப சாதிக்கிற. விபுஷோ நீதான் ஒத்துருக்க, ஆத்மா விபு ஆகாஷம் விபு அப்படின்னு நீ ஒத்துருக்க. இந்த மாதிரி விபுஸ்வரூபத்தோட இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் இருக்குதே, அந்த பதார்த்தங்கள் அதெல்லாம் வியாபக பதார்த்தம் பேரு. வியாபிச்சிருக்கோ இல்லையோ, விபுவான வியாபிச்சிருக்கிறது. அந்த வியாபக பதார்த்தங்கள்ல ஜனிமதாம் அதுல உண்டாகிறது, சுபாவங்கள்லாம் உண்டாகிறது. என்னென்ன உண்டாகுது? புத்தி சப்தாதி காணாம், ஆத்மா அப்படின்னு ஞானம் உற்பத்தி ஆகும். ஆகாசமும் விபு அவனுக்கு, அதனால ஆகாசத்துல சப்தம் உற்பத்தி ஆகிறது. அத மாதிரி ஆத்மா விபு அதுல ஞானம் உற்பத்தி ஆகிறது. சுகம் துக்கம் இவைகள்லாம் உற்பத்தி ஆகிறது நான் ஒத்துட்டிருக்கான். அதனால இந்த உற்பத்தி ஆகக்கூடிய ஞானம் சப்தம் சுகம் துக்கம் உலகளுக்கு பிராதேசிகத்துவம் இஷ்டம். பிராதேசிகத்துவம், பிராதேசிகத்துவம் என்ன அர்த்தம்? ஒரு ஏகதேசத்துல இருக்கிறது, ஒரு பாகத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தான் இஷ்டம். நையாயிகனுக்கு அதுதான் இஷ்டம். இஷ்டம் இது அதாவது இது வந்து ஆதாரமான ஆத்மா எப்படி வியாபிச்சிருக்குதோ அத மாதிரி இது வந்து இந்த சுபாவம் இருக்குதே, குணம் ஞானம் சுகம் துக்கம் சப்தம் இவைகள்லாம் வியாபிச்சிருக்கிறது கிடையாது. அவ்வியாப்திய விருத்தின்னு சொல்றாத, அதாவது வியாபிச்சு இருக்கிறது இல்லை. அவைகள் தான் ஒரு ஏதோ ஒரு ஏகதேசத்துலதான் இருக்கு அப்படின்னுட்டு அவா சொல்றாது. அத மாதிரி தேன அதிர்ஷ்டந்து தாத்திருக்கு. அதனால நீ என்ன சொல்லணும்? இவனுடைய புண்ணிய பாப ரூபமான அதிர்ஷ்டம் இருக்குதே அது கூட அந்த மாதிரிதான், ஏகதேசத்துலதான் இருக்குன்னு தான் ஒத்துக்கணும். அப்படிதான் நீ ஒத்துண்டாகணும். ஏன் அத மாதிரி ஒத்துக்கணும்? நீ அவன் அதிர்ஷ்டத்தை அப்படி இருக்குதா சொல்லல, ஆனா நீ அத மாதிரிதான் அங்கீகரிச்சாகணும். அப்படி அங்கீகரிக்கலன்னா என்ன ஆகும் ஏதீன? நீ கணக்கு அப்படி அங்கீகரிக்கலன்னாக்க தவ உனக்கு யாருக்கு? இந்த தார்க்கிய கணக்கு நையாயி கணக்கு. தார்க்கிய கணக்கு சுகாதி சுகம் முதலையன, சுகம் துக்கம் ஞானம் இவைகள்லாம் கூட ஆசிரியம் வியாபகம். அதாவது ஆசிரியமா இருக்கக்கூடிய ஆத்மா, அந்த ஆத்மா எப்படி வியாபிச்சிருக்குதோ விபுவாக, அந்த மாதிரி இந்த சுகம் துக்கம் ஞானம் அதிருஷ்டம் இவைகள்லாம் கூட வியாபிச்சிருக்குது. நீ சொல்லணும் இவைகள்லாம் கூட வியாபிச்சிருக்குதுன்னு நீ சொல்லணும். அது விரோத உரம். என்ன விரோதம் சொல்லிட்டோம், அதாவது இந்த சரீரத்துலதான் வியாபிச்சிருக்குதுன்னு நீ சொல்லணும். அதை விட்டுட்டு இது வந்து எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்குன்னு நீ சொன்னையானாக்க அப்ப என்ன ஆகும்னா, சரீரத்தை விட்டு வெளியில கூட இவன் சுக சுக்கத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆயிடும். ஜில்லுன்னு காத்தடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துல நமக்கு எப்படி இருக்கு, உடம்புக்கு ஆனந்தமா இருக்கு. இந்த உடம்பு அதை வச்சுதான் அனுபவிக்கிறோம் எங்கயோ காத்தடிச்சுட்டு இருக்கு, நம்ம காத்தே அடிக்கல. அந்த எங்கயோ அடிக்கிறது இல்லையோ, நான் வியாபிச்சிருக்கேன், நான் வியாபிச்சிருக்கிறதுனால என் சுகதுக்கமும் வியாபிச்சிருக்குது, என் அதிருஷ்டமும் வியாபிச்சிருக்கு, என் ஞானமும் வியாபிச்சிருக்குன்னு சொல்லிட்டாக்க நான் எங்கேயோ அடிக்கிற காத்து கூட எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும். அப்படி இல்லையே, அந்த மாதிரி இல்லையே நமக்கு. அதனால இது மாதிரி ஆகப்படும், உனக்கு விரோதம் வந்துருமே அது. அதனால சுகம் முதலாளிகள்லாம் கூட ஆசிரியம் வியாபகம், ஆசிரியம்னா ஆதாரமா இருக்கிறது. ஆத்மா எப்படி ஆதாரமாக வியாபிச்சு இருக்குதோ அத மாதிரி சுகதுக்காதிகள்லாம் கூட வியாபிச்சு விபுவா இருக்குதுன்னு ஆயிடும். அதனால தஸ்மா, அதனால நீ என்ன சொல்லணும், தது அந்த அதிருஷ்டமானது சொப்பிரதேசான்வயவதி. சொப்பிரதேசம், சொப்பிரதேசம்னு என்ன அர்த்தம், தான் இருக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம். தான் இருக்கிற இடத்திலேயே அது அன்மயத்தை உடையது. ஆத்மா இருக்கு, ஆத்மா தான் எங்க இருக்குதோ உடம்புல தான் இருக்கு, அங்கதான் இருக்குது. அதுல ஸ்வம்பலம், தன்னுடைய பலத்தை, இந்த அதிர்ஷ்டத்தினுடைய பலத்தை, அதிர்ஷ்டத்தினுடைய பலத்தை இங்கதான் கொடுக்கும். ஜனயேர், ஜனயேர் உற்பத்தி பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இல்லாத போனா இப்ப விரோதம் சொல்லிட்டோம், வழியில எல்லாம் கூட சுகதுக்காதிகள்லாம் அனுபவிக்கும்படியா ஆயிடும் அப்படின்னு தோஷம் அது. அதனால அது வந்துடும். அது இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னாக்க, யத்ன நீத்யா அப்படின்னு சொல்லிச்சுட்டார். பிரயத்னம், பிரயத்னம் இருக்கே, அந்த பிரயத்னம் என்ன பண்றது அப்படின்னாக்கா, நாம இந்த உடம்பு சம்பந்தப்பட்டவன பிரயத்தனம் நான் பண்றேன். பிரயத்தனம் வெளியில போறையே, பிரயத்தனம் என் உடம்புலேருந்து கிளம்பி இன்னொரு யார நான் படுத்து போறணும், யாருக்கு நல்லதை பண்ண போறணும், அங்க போய் அது பிரயத்தனம் பண்ணல. இந்த பிரயத்தனம் மானசீகமானது, மானசீகமான உடம்பு எங்க இருக்கு, அந்த உடம்பு எங்க இருக்கோ அங்கதான் மனசு இருக்கு, அந்த மனசு சேர்ந்துதான் பிரயத்தனத்தை உண்டு பண்றது. அதுக்கப்புறம் தான் சரீரமானது காரியத்துல பிரவர்த்திக்கிறது. அதனால எத்தனை நீத்தியா, இந்த பிரயத்தனத்தினுடைய விஷயம் எப்படியோ அந்த மாதிரி ஜனையே உற்பத்தி பண்ணும், தன்னுடைய பலத்தை உற்பத்தி பண்ணும். இதுக்கு இல்லாத போனா என்ன ஆகும் அப்படின்னு சாதிக்கிறேன், அதையும் சாதிக்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பிராத்ருவியாதோச்ச பீடம், பிராத்ருவியம், பிராத்ருன்னா பிராத்ருவியன்னா ஷரீரி சத்ருக்கள் முதலானுவார். இந்த சத்ருக்கள் முதலானவாகிட்ட எல்லாம் இப்படிதான் இருக்கு. அது சொன்ன மொழியும் அபிசார யாகம்லாம் பண்றது. இந்த அபிசார யாகம் பண்ணினாக்க, அபிசார யாகம் நான் இங்க பண்றேன், நான் எங்க இருக்கணும் அங்கதான் அந்த சத்ருவை நினைச்சுட்டு பண்றேன், சத்ருக்கு கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நான் பண்றேன். பண்ணினாக்க எங்கேயோ இருக்கக்கூடிய சத்ருவுக்கு அந்த யாகமானது கெடுதலை உண்டு பண்றது, அந்த அதிர்ஷ்டம் கெடுதலை உண்டு பண்றது. இருக்கிற இடம் இது இங்கதான், இங்கதான் இருக்குது, நான் இருக்கிறது இங்கதான், என்னுடைய பிரயத்தனம் என் உடம்புலதான் இருக்கு, நான் என்னுடைய கிரியையும் என் உடம்புலதான், அதை வச்சுட்டுதான் நான் எல்லாத்தையும் அனுஷ்டிக்கிறேன். அப்படி அனுப்பிச்சேன்னாக்க அது சத்ருவை போய் வதம் பண்றது. நீ இப்ப சொல்ற அப்படிதான் வச்சிருந்தோம்னாக்க அந்த பிரயத்தனம் போகாதே, உடம்ப விட்டு பிரயத்தனம் போகாது, உடம்ப விட்டு அதிருஷ்டம் போகாது. அதனால இது என்ன பண்ணாக்க அங்க போய் விரோதிகளுடைய உடம்புல போய் எந்த ஒரு ஹிம்சையும் பண்ணாம போயிடும் அது. ஆனா சாஸ்திரம் சொல்லிட்டு போயிடுது, இந்த மாதிரி யாரை எதிர்க்கணுமோ அவள் இந்த யாகத்தை பண்ணி சத்ருக்களை முற்றுடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் சொல்லித்தனாக்கா அதை அங்கீகரிச்சுதான் ஆகணும், அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அது? அதனால நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்க இந்த பிரயத்தனமானது வியாபிச்சிருந்தாதான் பண்ண முடியும். ஆனா பிரயத்தனமும் வியாபிச்சு இல்லை, இந்த உடம்புலயே இருக்குது, உடம்போடுதான் இந்த பிரயத்தனம் இருக்குது. உடம்பு எங்க இருக்கோ அங்கதான் மனசு இருக்கும், அந்த உடம்பும் மனசும் எங்க இருக்குதோ அங்கதான் பிரயத்தனம் இருக்கும், பிரயத்தனம்லாம் எங்க இருக்குதோ அங்கதான் கிரியை செயல் இருக்கும். அது இருந்தாதான் இந்த மாதிரி அனுஷ்டிக்க முடியும், அப்ப பலத்தை அனுபவிக்க முடியும். அதனால இதைதான் அங்கீகரிக்கணும். அதனால போக்து போக்தாவான ஜீவன், அந்த ஜீவனுக்கு விபுத்து எனக்கும் நீ விபுத்துவத்தை ஒத்துண்டியானாக்க என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? விபுத்துவத்தை நீ ஒத்துண்டதுனால இப்ப பிரயோஜனம் இல்ல இல்லன்னு ஆயிடுச்சே. அவன் பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்கட்டவன், வியாபிச்சிருந்தாலும் அப்போ அதனோட பிரயோஜனம் எதுவும் இல்லை. நான் எங்க இருக்கணும், அதாவது இந்த உடம்பு எங்க இருக்கோ அங்கதான் என்னுடைய பிரயத்தனம் கிரியை முதலானவைகள் தான் சேர்ந்து இருக்குது, அப்பதான் அது பலத்தெல்லாம் கொடுக்கும் அது. அதனால இன்னொன்னு நீயே சொல்ற அதிருஷ்டம்ன்றது அதுக்கு திரவியம் கிடையாது. உன் சித்தாந்தத்துல அதிருஷ்டம்ன்றது ஒரு குணம் தான், சுபாவம் தான், அது திரவியம் கிடையாது. திரவியமா இருந்தாதான் அது காரியம். திரவியத்துக்கு லட்சணம் சொல்லச்சே குணக்கிரியாசிரியத்துவம் அவாலே சொல்லிருக்கா, குணமும் சுபாவமும் கிரியையும் சுபாவத்துக்கும் கிரியைக்கும் எது ஆசிரியமா இருக்குதோ ஆதாரமா இருக்குதோ அதுதான் திரவியம்னு அவ சொல்லிருக்கா. அதனால இப்ப அதிருஷ்டம்ங்கிறது ஒரு ஜீவனாகிற திரவியம், அந்த திரவியத்தை ஆசிரியச்சுதான் இருக்கும், அத அவனும் அங்கீகரிச்சிருக்கான். அப்படி அங்கீகரிச்சதுனால அது இதுவாகாது. அதனால அப்படி இது பார்த்துட்டோன்னா என்ன பண்ணாக்கா, நான் யாகம் பண்ணேன், நான் மழை பெய்யணும்னு யாகம் பண்ணேன், இப்ப அதிருஷ்டம் தான் பண்றது, அது யாபிச்சு பண்றதுன்னா சொல்லிட்டியானாக்கா அது போகாது, அது செயலே எதுவும் செயல்படாதது, ஏன்னா வெறும் சுபாவம் தானே. அதனால அது என்ன பண்ணும், மழை கூட பெய்யாது, பலன் கூட எந்த யாகத்துக்கும் வராது. அப்ப வேதாத்தனையும் சொன்னது பொய் அப்படின்னு ஆயிடும். அதனால எந்த விதத்துல எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அது விரோதம் வந்துடும், விரோதம் வந்துடும். அதனால இந்த மாதிரி இந்த விபுத்துவ பட்சத்தை ஒத்துக்கிற பட்சத்துல எல்லா தோஷங்களும் வரும், எல்லா தோஷங்களும் வந்துடும். அதனால சுகதுக்காதிகள்லாம் எங்க இருக்கு அப்படின்னாக்க, ஆத்மா விபுவா இருந்தா கூட ஆத்மா எங்க சரீரத்துல இருக்கோ அதுதான் இருந்து நீயே ஒத்துன்ற. அதனால நீ அணுத்தத்தையே ஒத்துன்ற, நாங்க சொல்ற பிரகாரம், நாங்க சொல்ற பிரகாரம் அணுத்தத்தை நீ அங்கீகரிச்சுட்டேன்னாக்க எந்த விரோதமும் இல்லை. சரி, இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் எப்படி பலன் கொடுக்கும், நாங்க தான் சொல்லட்டுமே, வந்து பெருமாளுடைய பிரீதி கோபம் தான், நிகிரகம் அனுகிரகம் தான் அது வளர்ந்தது. விபுணாக பிரம்மண பிரீதி கோபம் அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொல்றோம், அதுவே போர்மை, அதை வச்சுனே நாங்க சொல்லிடுறோம். அதனால எல்லாம் நம்ம சித்தாந்தத்துல சரியா போயிடும், உங்க சித்தாந்தத்துலதான் இதெல்லாம் விரோத வரும். அதனால விபுத்த பட்சத்துல தோஷங்கள் இவைகள்லாம், அதனால விபுத்தத்தை அங்கீகரித்தா அதுக்கு பிரயோஜனம் இல்லை, விபுத்த பட்சத்துல பிரயோஜனம் இல்லை அப்படின்றது தலைப்பா வச்சுக்கோங்க இந்த ஸ்லோகத்துக்கு. இப்போ ஸ்லோகம் சேவிக்கலாம். இஷ்டம் பிராதேசிகத்வம் விபுஷு ஜனிமதாம் புத்தி சப்தாதிகானாம் தேனாதிருஷ்டன் சதாத்ருக் நயதி தவசுகாத்யாஸ்ரயே வியாபகம் ஸ்யாத் தஸ்மாத் தஸ்வப்ரதேஷான்வயவதி ஜனயே ஸ்வம்பணம் யத்ர நீத்யா ப்ராத்ருவ்யாதௌ ச பீடாம் நகடயிதுமலம் கிம் விபுத்வேன போக்து. கபிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. அடியேன்.